எந்தன் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்திர்தில்லானா. எந்தன் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்திர்தில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா. பனியில் நனையும் மார்கழிப்பூவே, என நீ பிரிந்தால் ஏதொரு வாழ்வே. உனக்கென பிறந்தவள் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா. வாழ்ந்தேனே உறவின்றி முன்னால், வந்தாயே உறவா. நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் குயில் நீதானாவா. எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா.